கல்லூர் பெரு மணம் வேண்டா கழுமலம், கல்லூர் பெரு மணம் வேண்டா கழுமலம், பல்லூர் பெரு மணம் பாட்டு மெய்யா கல்லூர் பெரு மணம் வேண்டா கழுமலம், பல்லூர் பெரு மணம் பாட்டு மெய்யாய்த்தில்ல சொல்லூர் பெருமணம் பெருமணம் சூடலரே தொண்டர் சொல்லூர் பெருமணம் சூடலரே தொண்டர் நல்லூர் பெருமணம் நல்லூர் பெருமணம் மேய நம்பானே சொல்லூர் பெருமணம் சூடலரே தொண்டர் நல்லூர் பெருமணம் மேய நம்பானே. காழியுள் ஞான சம்பந்தன் நரும்பொழி காழியுள் ஞான சம்பந்தன் பெரும்பத நல்லூர் பெருமண தானை நரும்பொழி காழியுள் ஞான சம்பந்தன் பெரும்பத நல்லூர் பெருமண தானை ஊரும் பொருளார் சொன்ன உன் தமிழ் வல்லார்க்கு ஊரும் பொருளார் சொன்ன உன் தமிழ் வல்லார்க்கு அரும்பழி பாவம் அரும்பழி பாவம் அவலம் இலரே ஊரும் பொருளார் சொன்ன உன் தமிழ் வல்லாக்கு ஊரும் பொருளார் சொன்ன உன் தமிழ் வல்லா அரும்பழி பாவம் அவலம் இளரே. சிற்றம்பலம்.